ಪ್ರವೇಶ ಪಣ್ಣದಡಿ திருடனை திருடிக் கொண்டு நீ காதலோடு செய்தாயே தினசரி தவணை முறையினில் வந்து செலவு செய்யனை கண்டுபிடி கண்டுபிடி கல்வனை கண்டுபிடி கண்களுக்குள் காதல் வந்து கல்மிஷம் பண்ணுதடி ஜலதோஷம் பூமிக்கு ஏறி மன்மத நாட்டு புதையல்கள் உந்தன் புடவைக்குள் உள்ளது கண்டுபிடி கண்டுபிடி கல்வானை கண்டுபிடி கண்களுக்குள் காதல் வந்து கல்மிஷம் பண்ணுதடி கண்டுபிடி காதல் வந்து கல்மிஷம் பண்ணுதடி